அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நீரை வந்து மிகப்பெரும் அளவில் நம்ம நிலத்தில் நிறுத்தும்போது இந்த நீர் வந்து பூமியினுடைய ஈர்ப்பு விசையால் கீழ் நோக்கி போகிறதுனால, வயல் வரப்படுத்து நிறுத்துறதுனால ஈர்ப்பு விசையினால் கீழ் நோக்கி போகிறதுனால, அதாவது குளத்தில் வைக்கிற தண்ணி அப்படியே இருக்கும், ஏரியிலலாம் இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கும், ஆனால் வரப்படுத்து வயலில் நிறுத்தினா அந்த தண்ணி கீழ் நோக்கி போகும் இல்லையா. அந்த மாதிரி கீழ் நோக்கி போகும்போது வழிநடுக்க உள்ள கோடிக்கணக்கான மண் துகள்கள், கோடான கோடி மண் துகள்கள், ஒரு அடி உயரத்தில் எத்தனை மண் துகள் இருக்குங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுமாரி கோடான கோடி மண் துகள்களை தாண்டி கீழே போகும்போது வழிநடுகிலும் உள்ள உப்பு எல்லாமே மாறி, உப்பு எல்லாமே வடிகட்டப்பட்டு தூய்மையான நீராக மண் பூமிக்கும் கீழே சேகரிக்கப்படும். அப்புறம் வழிநடுகிலும் உள்ள மண்கண்டங்களில் இந்த உப்பு அங்கங்கே தங்கும்போது இந்த உப்பு படிவங்கள் காலப்போக்கில் பூமியின் உள்ளிருந்து வருகின்ற நீராவியினாலேயும் உள்ளிருந்து வருகின்ற வெப்பத்தாலேயும் மேல்பகுதியில் இந்த இலைத்தடை மக்குகள் மற்றும் இந்த நுண்ணுயிர்கள் இதில் ஏற்படுற கழிவுகள் இதனாலேயும் இந்த உப்புகள் என்ன செய்யும், மிக உயர்ந்த உப்புகள், உப்புகள் தாது உப்புகளாக மாறிவிடும். தாது உப்புகள்ங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று, அதுபோல் தாவரங்களுக்கும் தேவை. அந்த மாதிரி நச்சுத்தன்மையுடைய உப்புகள் நாளடைவில் நல்ல உப்புகளாக மாறி நைட்ரேட்டுகள் பாஸ்பேட்டுகள் என்ற அளவில் பயிர்களுக்கு உரம் கொடுக்கின்ற ஒரு தன்மை உள்ள உப்பாக மாறி மூலகமாக மாறி மண்ணில் தங்கிடும். இந்த வகையில் தான் நிலத்தடி நீரோட உப்பை வந்து குறைக்க முடியும். மிகப்பெரும் அளவில் நீரை நிறுத்துறதுனால நிலத்தோட உப்பை குறைக்க முடியும். நிலத்தடி நீர் மட்டும் உயர்றதோடு இல்லாமல் தூய்மையான நீரை மண்ணுக்கும் கீழே உற்பத்தி பண்ண முடியும். சரியா? இதுக்கு சாட்சியாக வந்து நம்ம பல்லடம் பழனிசாமி தோட்டத்தில் 3,550 பிபிஎம் உப்பு இருந்த இடத்துல இப்போ உப்பு வந்து மிக குறைச்சலாம் 119 தான் இருந்தது. இப்போ இந்த மாதம் 27/7/18 அன்றைக்கி எடுத்த போது கூட 119 பிபிஎம் தான் உப்பு இருந்தது. சரியா? நன்றி, வணக்கம்.